ஸ்ரீஹரையே நமஹ ஸ்ரீஹரையே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பாகவதத்தில் வந்து முதல் மூணு ஸ்லோகம் பாகவதத்தில் ஞான ஸ்லோகம். அப்புறம் இன்னைக்கு எடுத்த இரண்டாவது அத்தியாயத்தில் 2, 3, 4 இது தியான ஸ்லோகம், தியான ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன். முதல் மூணு ஸ்லோகத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல சத்தியம் பரம் தீமகி நித்தியமான சாஸ்வதமான வஸ்துவை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நித்தியமா சாஸ்வதமா சத்தியமா இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணு என்று முதல் ஸ்லோகம். அந்த பகவான் தேனே பிரம்மகிருதாயா அதிகவையேன்னு பிரம்மாவுடைய ஹிருதயத்துல பாகவதத்தையும் வேதத்தையும் அனுகிரகம் பண்ணினா, எப்ப பாகவதம் வந்து காதல விழுந்தெடுத்தோம் அந்த க்ஷணமே என்னன்னா சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாத்தின்னு அந்த க்ஷணமே ஹிருதயத்துல கிருஷ்ணன் ஆவிர்வாவம் ஆயிடுறான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உத்தமமான கத்தி தான் கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா தாபத்ரயோர் மூலனம் அப்படின்னு சொல்ற தாபத்ரயம். தாபத்ரயம் என்னவே ஆத்யாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு நமக்கு மூன்று விதமான கஷ்டங்கள் தெய்வத்தினால தேவதைகள்னால தேவர்கள்னால இப்படிலாம் வரக்கூடிய சில கஷ்டங்கள், நமக்கு பஞ்சபூதங்கள்னால ஏற்படக்கூடிய ஆபத்து, ஒரு பூகம்பமோ காற்றோ அக்னினாலேயோ இப்படிலாம் வரக்கூடிய ஆபத்து, அதுபோல நமக்கே வியாதிகள் கருமாக்கள் இதனால வரக்கூடிய கஷ்டம் ஆத்யாத்மம். இந்த மாதிரி மூன்றையுமே நம்மளை விட்டு போக வச்சிடும் பாகவதம். ஆத்யாத்மிகமும் வராது, ஆதி தெய்வீகம் தெய்வத்தினால வரக்கூடிய தோஷங்களும் போயிடும், பஞ்சபூதங்களினால வரக்கூடிய தோஷங்களும் நம்மளை விட்டு போயிடும். அவ்வளவு வசந்தது இந்த பாகவதம். அந்த பாகவதம் வேதம் என்கின்ற கற்பகம் விருட்சத்தில இருந்து நழுவி விழுந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் நிகம கல்பகரோர் கலிதம் பலம் அப்படிங்கிற. அது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா ரசிகா புவி பாவுக்காகனு ரசிகர்களான நமக்கு கிடைச்சது. நம்மளாம் ரசிகர்கள்னு பாகவதமே சொல்லிக் கொடுக்கறது, நம்மளாம் ரசிகர்களாம், என்னத்தை ரசிக்கிறோம் தெரியல, ஆனா ரசிக்காகனு சொல்லிட்டு பாகவதம். எது ரசிக்காகனா எப்ப ஒருத்தன் பாகவதம் கேட்கிறானோ அப்பதான் வந்துட்டு ரசிகன் இருக்கு. எது கேட்டாலும் ரசிகன் சொல்லக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் சொல்ற நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே ரிஷய சௌரகாதய சத்தம் சௌர்காய லோகாய சகஸ்திர சமமாசத தயேகதாது உடையா பிராதர் உத உதாத்தய சத்ததம் சூதமாசீனம் பப்ரச்சு இனமாதராதி. நைமிசாரண்யம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல சௌனகர்ன்னு சொல்லக்கூடிய முனிவர் பிரம்மரிஷி. பிரம்மரிஷினா வேதத்தை படிச்சு வேதத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய அர்த்தமான பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணி பிரம்மோபாசனம் பண்ணிட்டு அந்த பிரம்ம சிந்தனையிலே இருக்கிறதுனாலே அவங்களுக்கெல்லாம் பிரம்ம ரிஷி இருக்கு. அந்த பிரம்ம ரிஷி ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோட சேர்ந்து தீர்க்க சத்திரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்தார். அது எவ்வளவு நாள் நடத்துற யாகம்னா சகஸ்ர சமமாசத்தன் ஆயிரம் வருஷமா. ஆயிரம் வருஷம் ஒரு காரியம் பண்ணணும்னா நமக்கு எல்லாம் அது காத்தால ஒரு கிரகப்பிரவேசம் வச்சாலே அது சரியா நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஒரு கூடல் பண்ணணும்னா கூடல் போடணும் அப்படின்னா அதுவே ஒரு சாதாரண ஒரு அரை நாள் ஒரு ஃபங்க்ஷனே நம்மளால நடத்துறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது, பயம் நம்ம கையில இல்ல. அப்போ 1000 வருஷம் பண்ணணும்னா அப்போ அது முடியுமா? நடுவில் விக்ரம் வந்துருக்குறா என்ன பண்றது? விக்ரம் வரத்துக்கு தடை பண்றது யாரு? ஒரு ஒரு இந்த ஹோம இந்த யாகத்துல வந்து முனிவர்கள்ல யாராவது ஒரு முனிவர் இறந்து போயிட்டா விக்ரம் ஆயிடும். அப்ப அவங்க அந்த விக்ரம் வராம இருக்கணும்னா அதுக்கு யார் அந்த இறப்ப கொண்டு போறது? யாரு? யமதர்மன். அதனால என்ன பண்ணிடலாம் முனிவர்கள், அந்த யமதர்மனையும் கும்பத்துல அவாகனம் பண்ணிட்டான். 1000 வருஷம் கை கால வச்சு சும்மாரு. அப்ப அதனால என்ன ஆயிடுது? 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் சத்ர யாகம், தீர்க்க சத்திரம்ன்ற ஒரு யாகம் வந்தா எதுக்காக பண்றா அப்படின்னா சொர்க்கத்துக்கு. சத்திரம் சொர்க்காய லோகாயன், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்கெல்லாம் இல்ல, பின்ன என்ன யாக சொர்க்கத்துக்குன்னா அவளுக்கே சக்தி உண்டு போக முடியும். பின்ன என்ன சொர்க்கம்னா? என்ன சொர்க்கம்னா? தேவேந்திரன் இருக்கக்கூடிய உலகத்துக்கு சொர்க்கம் அப்படின்னு பேரு. இன்னொரு பேரு சொர்க்கத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, சொர்க்கம்னா வைகுண்டம்னு பேரு. வைகுண்டத்துக்கு போகணும்னு யாகம் பண்ணுவானே பெருமாள் என்ன சொல்றார்? நான் அகம் வேதை ந தபசா யோகத்தினாலேயோ தபசினாலேயோ தியானத்தினாலேயோ எந்த விதமான சாதனைகள்னாலேயோ நான் யாருக்கும் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு பகவான். அப்ப என்ன சொல்றாரு? மத் பக்தாக எத்த காயந்தி தத்ரதிஷ்டாமி நாரதா. இந்த இடத்துல என்னுடைய பக்தன் நாம சங்கீர்த்தனம் பண்றானோ அங்க நான் இருப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அப்போ ந யோகை நாகம் வேதைகி ந தபசா ந தானேன ந செய் இச்சையா அப்படின்னு சொல்லும் போது யாகத்தினால எப்படி வைகுண்டம் கிடைக்கும் அவளுக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா, அவளுக்கு யாகம் பண்றதுங்கிறது ஒரு கர்மா, ஆனா அவளுக்கு என்ன ஒரு சிந்தனையினால என்ன ஒரு சங்கல்பத்துல யாகம் பண்றான்னா, அந்த 1000 வருஷம் யாராவது பகவத் குணம் சொல்றதுக்கு சத்சங்கத்துக்கு யாராவது ஒரு குருநாதர் வருவாளா அப்படின்னு காத்துருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாம் ஆத்ம ஃபங்க்ஷன் பண்ணினா என்னத்துக்கு பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு உபன்யாசம் வைக்கணும், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பாராயணம் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, சத்சங்கத்துக்கு ஃபங்க்ஷன் இருக்கணுமே தவிர ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக இது வேணா பண்ணக்கூடாது. பங்கனுக்காக சத்சங்கம் இல்ல, சத்சங்கத்துக்காக பங்கன் ஆகணும். அப்ப சத்சங்கம் எதுலயும் ஒரு சத்தின என்ன, ஒரு கல்யாணம் என்ன பண்ணுவான், 10 பேர் பேசிட்டு இருப்பா, வளவளவளவளன்னு வம்புதான் இருக்கும். நீ என்ன கூப்பிடல, நான் உன்ன கூப்பிடல, நீ போன வாட்டி அப்படி பண்ண இப்படி பண்ண இப்படிதான் ஓடிட்டு. லௌகீகம், பரம லௌகீகம், கல்யாணமோ மரணமோ ரெண்டுத்திலயும் போய் கலந்துக்கிறது ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன் குறைச்சிக்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு போனா நமக்கு பந்தம் அதிகமாயிடும், மரணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மரணத்துல அந்த சமயம் நமக்கு ஒரு வைராக்கியம் வந்த மாதிரி தோணுமே தவிர, ஆனா அது சகஜமா போன வாரம் கூட ஒருத்தர் போயிட்டார், அது மாதிரி இவரும் போயிட்டார் அப்படின்னு ஒரு அசால்ட்னஸ் வந்துடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய திறப்பிறப்புக்கு அர்த்தமே தெரியல, தெரியாம போயிடும். இந்த ரெண்டுத்துக்கும் போனோம்னா, ரெண்டுத்துக்கும் போறத குறைச்சிக்கணும். சாஸ்திரம் சொல்றது, நான் சொல்லல, வேதம், அதாவது ஒரு பாகவத தர்மம் சொல்றது. நிறைய கிராம கதை உலக விஷயம் பேசக்கூடிய கூட்டத்துக்கு போகாத அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே என்ன கடைசியில என்ன சண்டையோட தான் திருப்பி வரப்போம். நம்ம ஒண்ணு ஹாப்பியா வரப்போறது இல்லை, நம்ம யாராவது காயப்படுத்துறதுக்குமே ஒருத்தர் வருவா, அது போகாம இருந்துடலாமே. அதுக்கெல்லாம் பின்னாடி கதையே வருது, தக்ஷயம் ஒரு சரித்திரம். அதனால அந்த யாகம் பண்றதுக்கு காரணம், அவளுக்கு வைகுண்டம் போகணும் அப்படின்னா சத்சங்கம் வேணும். சத்ருகம் சூதமாசீனம் பப்ரச்சு இதமாதராது. சூதர் அப்படிங்கிறவர் அந்த சமயம் திடீர்னு தேவோத்தர ஜாதியை சேர்ந்தவர். தேவோத்தர ஜாதியா இருந்தாலும் அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா ரௌமஹல் உக்ரஸ்ரவசன் ஒரு பேர் இருக்கு. அவருக்கு பின்னாடி இரண்டாவது அத்தியாயத்தில் நீங்க படிச்சோம் இல்லையா, இன்னைக்கு படிக்கும் பொழுது உக்ரஸ்ரவசன் ஒரு வார்த்தை வருவாங்க. அப்படின்னா அவர் சொல்ற கதைக்கு கடுமையான காது இருக்கணும், இப்படி திரும்பிட கூடாதா மைண்ட், காதை இப்படி வச்சு கேட்டுட்டே இருக்கணும், வேற எங்கேயும் கேட்கக்கூடாது. உக்ரஸ்ரவஸ் அவருக்கு சூத்தர், அவர் யாருடைய பையன்னா ரோமஹரிஷணர்னு ஒருத்தர் இருந்தார். ரோமஹரிஷணர்னு ஏன் அவருக்கு பேர் இருந்தா, அவர் கதை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் மயிர்கூச்சம் ஏற்படுமா உடம்புல, ஏதோ நம்ம உடம்புலாம் புல்லடிக்கிறதுன்னு சில சமயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வருமா. அவர் கதை சொன்னா அவருடைய பையன் சூத்தர் உக்ரஸ்ரவஸ் அவர் வந்துட்டார். அவர் வந்ததும் ரிஷிகள்லாம் எழுந்து மரியாதை பண்ணி அவருக்கு அக்கியவாத்திய மரியாதைகள் பூஜைகள்லாம் செய்து அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை பார்த்து கேள்வி கேட்டான். சூத்தர் யாருன்னா இப்பதான் சொன்னோம் தேரோற்ற ஜாதி. நம்முடைய தேசத்துல இன்னைக்கு சொல்ற ஜாதி பேதம் அதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறாங்க. பாகவதம் அன்னைக்கே அதை செஞ்சு சூத்தருங்கிறவர் தேரோட்டி, ஆனா சௌடகல முனிவர்கள் பிரம்ம ரிஷிகள், வேதம் படித்த பிரம்ம ரிஷிகள் இவர் காலில் விழுந்து சேமிக்கிறார். காரணம் என்ன, இந்த ஜாதி பேதமே. ஆனா காரணம் ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒரு காரணம் இருக்கு. பேதம் பார்க்கக்கூடாது, ஆனா அந்த பேதம் யாரிடத்துல நம்ம பார்க்கக்கூடாதுன்னா, எவன் வந்து பிராமணனா இருந்தும் அரிபக்தி பண்ணலையோ அவனை வந்து வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்றார் அவன்தான் சண்டாளன் அப்படிங்கிற. எவன் வந்து வேற ஆழ்ந்த பிறவியில பிறந்து அரிபக்தி பண்ணானா அவன்தான் உயர்ந்த பிறவியை சென்றவன் அப்படின்னு மகாபாரதத்து. அப்ப இந்த சூதருக்கு மகிமை ஏதோ இருக்கு, அது என்னன்னு சொல்ல போறான். அவரை உட்கார வச்சு இந்த சௌனகாதி முனிவர்கள் எல்லாம் சொன்னான் என்னன்னா, பதினெட்டு புராணமும் 18 குரான், ஒரு குரானவே எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் எந்த ஸ்லோகத்தை சொன்னா எப்படி சொல்றதுன்னு நீ தலைய சொல்லிய வேண்டியது. நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். யாரு யாரையும் எடுத்துக்க வேண்டாம். பொதுவா பாகவதம் படிக்கிறது அப்படின்னா நமக்கு இப்ப கடைச்சி எடுத்துங்கிறதுனால பாகவதம் தானே அப்படியே அசால்ட்டா எடுத்துக்கூடாதான். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துல்லமா அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்ற. தேவர்களுக்கு கூட பாகவதம் துர்லபமா போயிருந்தான், கிடைக்கலையாம். அதாவது பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகப்பிரம்ம முனிவர் பாகவதம் சொல்ற இடத்துல அமிர்த கலசத்தோட தேவேந்திரன் வந்தாராம். அந்த தேவேந்திரன் வந்து அமிர்த கலசத்தை சுகப்பிரம்ம முனிவரை பார்த்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்றான். சாப்பிடு போயிட, இதை சாப்பிட்டுட்டு பாகவதாமிரதத்தை எங்களுக்கு கொடுங்க. சுகப்பிரமணியர் அப்படி பார்த்துட்டு பரீட்சத்தை பார்த்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தேவாமிரதத்தை தள்ளிட்டார், தொடவே இல்லை. சரி, சுகப்பிரமணியர் தொடலைன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் சுகர் தொடலைனா, சுகர் ஆத்மா ராமாச்ச முனையாந்தி குருவந்தி அஹைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. அவருக்கு பசி சாப்பாடு தூக்கலாம் கிடையாது, அதெல்லாம் ஜெயிச்சான். சுகர் வெறும காட்டுல ஒரு காய்ச்சலை இப்படி கசக்கி இப்படி வாயில போட்டுண்டா ஒரு வருஷம் சாப்பிடாம இருப்பார், தூங்காம இருப்பார். குறைஞ்சது அவருக்கு சாப்பாடு முக்கிய இல்லை, தூக்கம் முக்கிய இல்லை, எல்லாத்தையும் ஜெயிச்சவர் சுக பிரம்மம் ஆத்மா ராமன். ஆனா பரீட்சித்து ராஜா 7 நாள்ல சாக போறான். அவனுக்காவது ஆகாரம் வேணும், கச்சாயம் வேணும். அப்ப அவனாவது பரீட்சித் ராஜாவாவது சுக பிரம்மத்தை பார்த்து ஒரு நிமிஷம் கதையை நிறுத்திக்கோங்க. ஏன் நான் இந்த அமிர்தம் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டேன், அப்புறம் நான் கேட்கிறேன் அப்படியே அவனாவது சொல்லணுமேனா அவனும் அந்த அமிர்தத்தை தள்ளிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவாமிர்தத்தை விட பாகவத அமிர்தம் உயர்ந்தது அப்படின்னு. அப்ப நமக்கு பாகவதம் கடைச்செடுத்துங்கிறதுனால இழந்துடாத கிடைக்காத வஸ்து. எவ்வளவு தபசு பண்ணினாலும் பாகவதம் கிடைக்காது, ஒத்த காலில் நின்றாலும் பாகவதம் கிடைக்காது. கோவட்டி ஜென்மத்துல எந்த புண்ணியம் பண்ணினாலும், கல்வி தானம் பண்ணாலும், கண்டு தானம் பண்ணினாலும், ஆர்கான் தானம் பண்ணினாலும், அன்னதானம் பண்ணினாலும், எவ்வளவு பேரை படிக்க வச்சாலும், என்ன பண்ணி தலைக்கு அணிந்தாலும் பாகவதம் கிடைக்காது. பாகவதம் கிடைக்கணும்னா கிருஷ்ணனுடைய கிருபை இருந்தால்தான் கிடைக்கும், வேற எது பண்ணினாலும் கிடைக்கும். யார் பண்ணிட்டா நமக்கு இப்ப பாகவதம் ஒரு ஸ்லோகம் உங்க வாயில வரணும்னா கிருஷ்ணன் உங்க தலையில அக்ஷரம் போட்டிருக்கான், நீ பாகவதம் படி அப்படின்னு. இல்ல இன்னைக்கு உட்கார முடியாது, நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம்னா கிருஷ்ணனுடைய சங்கல்பம், வேற யாரு சங்கல்பம். கிருஷ்ணன் தேரோட்டியா போனான், தேரோட்டியா ஏன் போனா, கையில கடிவாளத்தை வச்சிருந்தான். எது கடிவாளம்னா, கடிவாளம் மாதிரி நம்மளுடைய மனச குடிச்சு வச்சிருந்துருக்காங்க கிருஷ்ணன். அந்த மனசுங்கிற கடிவாளத்தை கிருஷ்ணன் ஒப்படைச்சிட்டோம்னா எதுக்குமே ஒரி பண்ண வேண்டாம் சொல்லிட்டோம். ஆனா கஷ்டம் வரும்போது ஒரி வந்துதான் இருக்கும், கவலை வரும். இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன சொல்றான், எந்த ஜீவனுக்கு எப்பொழுது நான் ஞானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பொழுது அவனை நான் என்னுடன் சேர்த்துட்டேன், நானே நான் பார்த்துக்கிறேங்கிறான். பகவத்கீதையில சொல்றான் பகவான், என்ன சொல்றான்னா, எந்த சமயம் தேசாம் அகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமி நச்சிராத் பார்த்தா மையாவேஷித சேதசா. தேசாம் அகம், இவர்களை நான் சங்கல்பம் பண்ணிட்டேன். நான் அகம் சமுத்திரத்தானம், நான் சங்கல்பம் பண்ணிட்டா அவர்கள் என்றைக்கும் சோடையே ஆக மாட்டா, என்னை வந்து அடைந்தே தீருவா அப்படின்னு. அதுபோல இந்த இடத்துல வியாசருடைய சிஷ்யர் 18 புராணங்களையும் நைவிசாரண்ய கஷேத்திரத்துல அரங்கேற்றம் பண்ணினவர் இந்த சூதர், அப்பேற்பட்டவர், அவருடைய மகிமை அதனாலதான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணினா. அப்படி பூஜை பண்ணி அவரை பார்த்து சௌனகாதி முனிவர்கள்லாம் கேட்டா, என்ன கேட்டானா, என்ன கேட்டா, பிராயேண அல்பாயுஷ்கலாசனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியா சிபத்துதாரா. பிராயேண அல்பாயுஷ சப்ஜகானே கலிகாலத்தை வரக்கூடிய ஜனங்களை பார்த்து கவலைப்பட்டு கேட்டா. போன வாரமே சொன்னோம் அல்பாயுஷ், கலிகாலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அல்பாயுஷ் சொல்லிட்டேன். அல்பாயுஷனா என்ன, நம்மளுடைய காலம் ரொம்ப குறுகிய காலம், 100 வருஷம். பெருமையா நினைக்கிறோம், 100 வருஷம், 100 வருஷம் தான், வெறும் 100. ஏன்னா ஆகாசத்தை பாருங்க எத்தனை யுகமா இருக்கு, பூமியை பார்த்தா எவ்வளவு காலமா இருக்கு, பூமியை பார்த்தா எத்தனை காலம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரம் எல்லா மரம் செடி கொடிகள்லாம் எத்தனை காலமா இருக்கு, மலைகள் எத்தனை காலமா இருக்கு, அதோட காலத்தை பார்த்து நம்ம காலத்தை பார்த்தா அல்பம் தானே. பிராயேன அல்பாயுஷா, சரி வேற ஒரு காரணம் சொல்றான். அல்பாயுஷனா என்னன்னா, எப்போ ஒருத்தர் ஒரு ஜீவன் ஒரு மனுஷனுக்கு மரணம் வருங்கிறதே தெரியாது. வினாடி பாகவதத்தை சொல்ற 11வது ஸ்கந்தத்தை, கலிஹி அத்தியந்த விஸ்மிருதி ஹீனம். என்ன அர்த்தம், கலிகாலத்துல ஜனங்கள்லாம் தனக்கு மரணம் வரப்போறது அப்படிங்கறதே மறந்து போயிடுவான். உயிரோட இருப்போம், இன்னும் இருக்கதான் போறோம், இன்னும் சௌக்கியமா இருக்க வரும், ஹாப்பியா இருக்க வரும், கஷ்டமா இருக்க இப்போ அதெல்லாம் தெரியாது. யாருதான் கஷ்டம் இல்ல, எல்லாருதான் கஷ்டப்படுறா. திரௌபதி கஷ்டம் இல்லையா, புத்தி கஷ்டம் இல்லையா, இது அவள் வேற எடுத்துக்கிறா, அவள் எடுத்துக்கிறா. யாரு ராமர் காட்டுக்கு போலியா, தர்மபுத்திர காட்டுக்கு போலியா, எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு சுவாமி, அவளும் தான் இருந்தா அப்ப நானும் தான் இருக்கப்பேன் அப்படின்னு அதை கம்பேர் பண்ற. அவளுடைய கஷ்டம் அவளுக்கு இல்ல, யார் அந்த தர்மபுத்திரர் கஷ்டப்பட்டதோ ராமர் கஷ்டப்பட்டதோ எல்லாம் தர்மத்துக்காக பாடுபட்டதோ. நாம கஷ்டப்படுறதெல்லாம் இன்னைக்கு லோகத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக, அவன் குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு பாடுபடுறான். தன் குடும்பம் சம்பாதிக்கணும், தன் குடும்பம் பெருசா வெளிநாட்டுக்கு போகணும், தான் சௌக்கியமா இருந்தா போறோம், தன் பையன் சௌக்கியமா இருந்தா, அப்படி இருக்கிறதுக்குமே தர்மம் இல்லை. ராமர் தர்மத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணின, தர்மத்துக்காக. ரக்ஷிதா ஸ்வஸ்ய லோகஸ்ய சதர்மஸ்ய ரக்ஷிதா, ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய தர்மஸ்ய பரந்தபானே. தர்ம தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும்னா காட்டுக்கு போனவன், காட்டுக்கு போனாதான் தன் தர்மம் காக்கப்படும். தன் தர்மம் காப்பாத்தினாதான் அவரால் மக்களுடைய மக்களை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாத்தினாதான் லோகத்தை காப்பாற்ற முடியும். அப்ப ராமர் பண்ணினதோ தர்மபுத்தரோ இவெல்லாம் தர்மத்துக்காக பண்ணினது. அதனால மனுஷனுடைய ஆயுட்காலம் 50 வயசுல போகலாம், 10 வயசுல உயிர் பெறலாம், 20 வயசுல போகலாம், 30 வயசுல போகலாம், ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடலாம், காத்தால எழுந்துக்காம கல்லு தடுக்கி கீழே விழுந்து செத்து போகலாம், மின்னல் தாக்கி உயிர் போகலாம், பஸ் இடிச்சோ கார் இடிச்சோ இப்படி போகலாம், இல்ல உயிர் ஜுரம் வியாதின்னு வந்து உயிர் போகலாம். இப்படி காரணமே கிடையாது அல்பாயுஷ். அப்ப இந்த மாதிரி அல்பாயுஷ்ல சரி இருக்கிறவளாவது எப்படி இருப்பா, இருக்கிற காலமாவது வந்தாக பிறந்த நாள் கொண்டாடுறான், பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது என்ன சொல்லி கொண்டாடுறா, இன்னைக்கு இந்த வயசு இத்தனை வயசு, ஊரெல்லாம் கூப்பிடுறா, எல்லாரையும் கூப்பிடுறா, கேக்கு வெட்டணுங்கிறா, கேக்கு வெட்டணும். இப்ப இதுதான் புது சம்பிரதாய பழக்கம், வியாசர் வந்து எழுத மறந்து போயிட்டார். கலிகாலத்துல இருக்கிறவாள்லாம் கேக்கு வெட்டணும் அப்படிங்கறது மறந்து போயிடும். வியாசர் தெரியாது வரணும், வாழ்கிற இப்ப நவீன வியாசர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவெல்லாம் என்ன பண்ணுவா, கேட்டு வெட்டுறது, கேட்டு வெட்ட என்ன தப்ப அப்படின்னு அவளே கேட்டுப்பா. அப்போ இது மாதிரி ஒரு பழக்கம், பழக்க வழக்கங்கள்ல என்ன பண்றா, நம்மளுடைய சனாதன தர்மத்தை விட்டுடுறான். அதனால இந்த இடத்துல இங்க என்ன சொல்றானா, எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறாளே, இங்க பாகவதம் இங்க இருக்கிறது யாருக்காவது இறந்த நாள் எப்போன்னு தெரியுமா, இறக்க போற நாள் தெரியாது. சரி போற எவ்வளவு வருஷம் தான் இருக்க போறேன் தெரியாது. ஏன்னா யாராவது ஒருத்தன், நான் வந்து சுமாரா இன்னும் ஒரு ஒரு 62 வருஷம் 10 மாசம் 8 நாள் 7 மணி நேரம் கரெக்டா ராத்திரி 8 மணி 9 நிமிஷத்துக்கு நான் சேர்த்து போயிடுறேன். அதையும் யாராவது எழுதி தர முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவன் என்னைக்கு சாக போறான் அவனுக்கே தெரியாது. சீக்கிரம் எப்ப போவானே தெரியாது. மந்த புத்தியோடய பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். சுமந்த மதையான பாகவதம் ராமாயணம் உபன்யாசம் நடத்துறது வந்து வேலை என்னையா கூப்பிடுற? எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படிங்கலாம். ஒரு வேலையும் கிடையாது. என்ன பண்ணுவான்? ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானே தெரியல. உபயோகமா ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால மன் பகவத் குணம்னா தலைக்கு மேல வேலை இருக்கணும். இதே லௌகீக விஷயம், ஒரு 60 கல்யாணம் போகணும், ரிசப்ஷனுக்கு போகணும்னா ஆபீஸ் பர்மிஷன் போட்டாலும் இருக்கும். அப்ப ஆபீஸ்ல எழுதி விடுறா. லௌகீக விஷயம்னா டைம் கிடைக்கிறது, பகவத் விஷயம்னா டைமே இல்லை. என்ன சார், நான் என்ன சும்மா இருக்கேன்னு நினைச்சீங்களா? நான் நிறைய வேலை இருக்கு. என்னவா இப்ப கூப்பிடுறீங்களே பாகவதம் படிக்க அப்படிங்கிற சில பேர். சரி, எப்பதான் வருவேன்? நான் எல்லாம் அப்புறமா இன்னும் கொஞ்ச காலம் ஆட்டு. நான் இன்னும் என் மனைவி இருக்கா, என் குழந்தை இருக்கா, அவனை கரையேற்றணும், நிறைய வேலை இருக்கு, இவனை கல்யாணம் பண்ணி தரணும், எனக்கு நிறைய பேர் இருக்கா சார், அவளை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வருது, எனக்கு நிறைய ஒர்க் அப்படிங்கிறான் ஒருத்த. சரி, ஒரு 25 வருஷம் கழிச்சு அவனை பார்த்து சோழி இப்ப வருகிற பாகவதம் படிக்க இப்ப யா கூப்பிடுறேன்? ஏன் என்னாச்சு? இப்ப என்னாச்சு? என் மனைவி மேல போயிட்டா, என் பையன் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டான், அப்புறம் எனக்கு யாருமே தனியாளா இருக்கேன். இப்ப போய் கூப்பிடுறீங்க? 25 வருஷம் முன்னாடி கூப்பிட்டா என்ன சொல்றான்? எல்லாரும் இருக்கா, அதனால வரமாட்டேங்கிறான். இப்ப 25 வருஷம் கழிச்சு போய் கூப்பிட்டா என்ன சொல்றான்? யாருமே இல்ல, வரமாட்டேன். என்ன காரணம்? வரணுங்கிற எண்ணம் அதான் சார். வரணுங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா கிருஷ்ணன் என்ன சொல்றான்? தெய்வீசேஷா குணமயி மம மாயா துரத்தியானம். எங்கிட்ட காரணத்தை காட்டி நான் கதைக்கு வர முடியல, சோகத்துக்கு வர முடியல, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, அங்க போகணும், இங்க போகணும், இப்படி ஏதாவது நீ சொன்ன என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் உனக்கு தலைக்கு மேல பழுவ போடுவேன், கஷ்டத்தை கொடுப்பேன், இன்னும் நிறைய வேலை செய் அப்படின்றவன். ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ கொஞ்சம் 1 மணி நேரம் வந்து எனக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணி பகவத் குணம் கேட்டனா அப்ப என்ன ஆகும்னா, மயா அனுகூலே, உனக்கு நான் அனுகூலமா இருக்கேன். அதனால இந்த இடத்துல மந்தாகா சுமந்த மதையா மந்த பாக்கியாகி உபத்ருதாகாமே, கலிகாலத்தில் இருக்கிறவர்களும் மந்த பாக்கியம் அவளுக்கு இது கிடைக்காததாலே மந்த பாக்கியம், உபத்ரவங்கள்லாம் வரும், பகவத் குணம் கேட்க முடியாம. அப்ப இதெல்லாம் சௌனகம் நீவர்கள் சூத்த பௌராணிகரிடத்துல சொல்லி நீங்க வியாசரிடத்துல என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தேனோ அதனுடைய சாரத்தை எடுத்து எங்களுக்கு சொல்லணும். மேலும் பகவான் வந்து என்னென்ன அவதாரங்கள் செய்தாரோ அதெல்லாம் சொல்லணும். தேவகி வசுதேவனுக்கு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி, பலராமனாக அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் செய்தானோ அதை சொல்லணும். மேலும் பகவான் வந்து இந்த லோகத்தை விட்டு மறைந்து போன பிறகு கலிகாலம் வந்துடுத்து பகவான் மறைஞ்சு போயாச்சு. அப்போ தர்மம் யாரை சரணம் அடைந்தது? தர்மக்கம் சரணங்கிறா அப்படின்னு கேள்வி கேட்டார் சௌனக முனிவர். சௌனக முனிவர் இப்படி சூத பௌராணிகரை பார்த்து கேள்வி கேட்டார். ஏன்னா சூத பௌராணிகர் அதுக்கு தகுதியானவர். இவ அத்தனை விஷயமா அவ கேட்கிற கேள்விக்கு பதில் அவர் இடத்துல வச்சுருக்க, அதனாலதான் அவளை பார்த்துதான் நம்ம கேட்க முடியும். சௌனத்த முனிவர்கள் சூத பௌராணிக்கரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சதான இந்த அத்தியாயம் இப்படி பூர்த்தி ஆகுது. இந்த அத்தியாயத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நாம நிறுத்திப்போம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.